22வது நாளுக்கான தியானம். யூதாசின் கால்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யோவான் 13:15. இயேசு கிறிஸ்து சீஷர்களின் கால்களை கழுவின சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது, நாம் ஏன் அவர் அப்படி செய்தார் என்று சில வேளைகளில் பிரசங்கங்களை கேட்டிருப்போம். தாழ்மையை காண்பிக்க அவர் அப்படி செய்தார் என்று கூற கேட்டிருப்போம். அவர் யோவானின் கால்களை கழுவினார். யோவான் இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று அறிவோம். அதுபோல பேதுரு, யாக்கோபு உண்மையாக தங்கள் எஜமானை பின்தொடர்ந்தவர்கள் என்பதையும் அறிவோம். ஒவ்வொரு சீஷரும் ஏதாவது ஒரு வகையில் இயேசுவோடு இடைப்பட்டிருந்தார்கள். ஆனால் இயேசு ஏன் யூதாசின் கால்களை கழுவினார் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயமாக தெரியும், அவன் உலகத்திலேயே மிகவும் மோசமான நம்பிக்கை துரோகம் செய்து தம்மை காட்டி கொடுக்க போகிறான் என்று. ஆனாலும் அவனுடைய கால்களை அவர் கழுவினாரே. இந்த உலகத்தையே படைத்த சிருஷ்டி கர்த்தரை வெறும் 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டி கொடுக்க போகிறான் என்று அவர் அறிந்தே அவன் கால்களை கழுவினார். எந்த கைகள் இந்த முழு உலகத்தையும் ரட்சிக்க நீட்டப்பட போகிறதோ அதே கைகளினால் உலகம் இருக்கும் வரை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவன் என்ற பெயரோடு இருக்க போகும் பொல்லாத ஒருவனின் கால்களைத்தான் இயேசு கழுவினார். இந்த சம்பவத்தின் மூலம் கிறிஸ்து நமக்கு ஊழியம் செய்வதன் விசேஷித்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பது உண்மையல்லவா? நம்மை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்மை கவனித்து நம்மோடு இருப்பவர்களுக்கு மாத்திரமல்ல, நாம் நம்மை நேசியாதவர்களுக்கும் நம் கூடவே இருந்து நமக்கு துரோகம் செய்பவர்களுக்கும் நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கும் கூட ஊழியம் செய்யவும் சத்தியத்தை எடுத்து கூறவும் உதவிகள் செய்யவும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று இயேசு கிறிஸ்து இதை குறித்தல்லவா கூறினார்? நாம் கடைசியாக யூதாசை போன்ற யாருடைய கால்களை கழுவினோம்? நம்மை நேசிப்பவர்களுக்கு சத்தியத்தை சொல்வது மிகவும் எளிது. ஆனால் நம்மை பகைப்பவர்களுக்கு, நமக்கு துரோகம் செய்பவர்களுக்கு சொல்ல முடியுமா? அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய முடியுமா? இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி செய்யும்போது நாம் கர்த்தரை பின்பற்றி அவர் செய்ததை நாமும் செய்கிறோம் என்று சொல்ல முடியும். அப்படி நம்மை உண்மையாக தாழ்த்தி கர்த்தர் விரும்பினதை செய்ய கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது: சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் நின்புகள் பாட வேண்டும் என்று ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிறிஸ்து யூதாஸ் தம்மை காட்டி கொடுப்பான் என்று அறிந்திருந்தும் அவனுடைய பொல்லாத கால்களை கழுவி உங்களுக்கு மாதிரியாக செய்தேன் என்று எங்களுக்கு மாதிரியை காண்பித்தாரே, அந்த மாதிரியை நாங்கள் பின்பற்றும்படி எங்களை தாழ்த்த கிருபை செய்தருளும். எங்களை நேசியாதவர்களையும் துரோகம் செய்பவர்களையும் நேசிக்க அவர்களுக்கு ஊழியம் செய்ய உணர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.